ஜெயக்ரீவர் அவதரித்தார், ஜெயக்ரீவர் அவதரித்தார், ஜெயக்ரீவர் அவதரித்தார், விஷ்ணுவினம் சமாய ஜெயக்ரீவர் அவதரித்தார், விஷ்ணுவினம் தொலைத்தான் நீதி தழைக்க அகச்சம் தொலை திருமாலும் துழிகிறார் முகமலரை தனுசில் பதித்து திருமாலும் துழிகிறார் முகமலரை தனுசில் பதித்து திருமாலும் துழிகின்றார் இந்திரனும் கரையானாய் வில்லின் நாளை கடித்தான் இந்திரனும் கரையானாய் கடித்தான் வில்லும் நிமிர்ந்ததே